الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأنتم تزرعونه ونحن الزارعون. وقال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم وأحسنوا آدابكم، إن أولادكم هدية إليكم. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தவாத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாகாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாம். சிறப்பான சபைக்கு வருகை தந்திருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், அதிலும் குறிப்பாக ஊட்டியிலிருந்து வருகை தந்திருக்கிற மொழிபுல் உலமா நூருல் ஹுதா ஆஜி அவர்களின் சகோதரர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து வாழ்க்கைக்கான வழித்தடங்கள் 10 என்ற தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் தடங்களை பதித்தவர்கள் நபிமார்கள், வழிமார்கள் வாழ்ந்து காட்டி வாழ்க்கையில் பாதைகளை அமைத்துக் கொடுத்து சென்றவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் பாதை அமைக்க விரும்புகிறார்களோ, இவரை போன்று வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு 10 தன்மைகள் அவசியம் என்று அபுல்லை ரஹமத்துல்லாஹி தஆலா இவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை உலகத்திற்கு முன்மாதிரியாக தடமாக பாதையாக அமைத்துக் கொடுத்த அவர்களை, 10 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ இவர்களும் அடுத்த தலைமுறைக்கு பாடமாக அமைவார்கள், தடமாக பாதையாக அமைவார்கள் என்று 10 தன்மைகளை குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது நற்குணங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் யாரையெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமோ அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள், நற்குணவாதிகளாக இருந்திருப்பார்கள். நற்குணங்கள் இருக்க வேண்டும். அந்த குணங்களிலேயே சிறந்த குணம் என்ன தெரியுமா? பிறரின் மீது அன்பு காட்டுதல். பிறரின் மீது அன்பு காட்டுதல். அல்லாஹ் காசானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அவர்கள் சமூகத்தின் மீது அன்பு காட்டினார்கள், அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் சிறு வயதிலே அவர்களுக்கு காட்டப்பட்ட அன்பு. 8 வயசு பையன் அந்த மக்காசா, 8 வயது சிறுவன், கடுமையான பசி, தாய் தகப்பன் இல்லை. ஆனால் அவர்கள் சின்ன பிள்ளைகளையே சொல்லி வளர்த்தார்கள், யாரிடத்திலும் கேட்டு விடாதே மகனே. 8 வயது பையன் பசியால் கேட்பதற்கு மனம் இல்லாமல், வேறு வழியும் இல்லாமல் பக்கத்து வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். அந்த பெண்மணி கதவை திறக்கிறார்கள். அந்த தாய் பசிக்கிறது என்று சொல்ல அந்த சிறுவனுக்கு மனம் இல்லை. அம்மா குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் அந்த சிறுவன். கடுமையான பசி, குடிக்க தண்ணீர் கிடைக்குமா? ஆனால் அந்த தாய் பாதத்திற்குரிய தாய் இந்த சிறுவனை பார்த்துவிட்டு சொன்னார்கள், தம்பி குடிப்பதற்கு நான் தண்ணீரும் தருகிறேன், அதற்கு முன்னால் உனக்கு உணவையும் தருகிறேன், நீ சாப்பிட்டுக் கொள் என்று உணவை கொடுத்து, பாலை கொடுத்து, பருக நீரை கொடுத்து, எல்லாம் முடிய அந்த எட்டு வயது சிறுவன் சொன்ன வார்த்தை எல்லாமா காத்தாங்க அப்பத்துள்ளா இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொன்னாங்க எனக்கு இப்ப கொடுக்க காசு இல்ல நான் சம்பாரிச்சு உங்களுக்கு இதுக்குரிய பணத்தை தருகிறேன் என்று சொல்ல அந்த தாய் சொன்ன வார்த்தை அது முகப்பத்தில் தம்பி அன்புக்கு விலகி இல்லையா அன்புக்கு யாராவது விலை கொடுக்க முடியுமா தாய் கொடுத்த அன்பிற்கு தகப்பன் கொடுத்த அன்பிற்கு உறவுகள் கொடுத்த அன்பிற்கு உலகத்தில் யாராவது விலை மதிப்பு போட்டவர்கள் இருக்கிறார்களா அது முகப்பத்தில் அன்புக்கு விலகி இல்லையா காலம் செல்கிறது அல்லமா காசாணி மாபெரும் மருத்துவமா மேலே மாபெரும் மருத்துவமா மேலே பெரிய பக்கீர் பிசிபிக்கலை வல்லுனர் இப்ப உணவு கொடுத்த அந்த அம்மா உடம்பு சரியும் இல்லாம படுத்திருக்கு மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டாங்க அல்லமா காசாணி மருத்துவம் செய்ய செல்கிறாங்க பார்த்தா இந்த அம்மா உணவு கொடுத்த அம்மா எட்டு வயசுல உணவு கொடுத்த அம்மாவை 45 வயசுல போய் பார்த்தா மருத்துவம் செய்கிறார்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள் குணம் கிடைக்கிறது அல்லா குணத்தை கொடுத்தார் அந்த பெண்மணி வந்தார்கள் இவ்வளவு தூரம் எனக்கு சிகிச்சை அளிக்கிறீர்கள் எந்த காசுமே நீங்கள் வாங்கவில்லையே இதற்கு எவ்வளவு செலவு என்று கேட்க சொன்னார்கள் எட்டு வயசுல அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க அம்மா அது முகப்பத்து காத்து அன்புக்கு விலை இல்லை அம்மா இந்த அன்பு இன்றைக்கு குணங்களிலேயே சிறந்த குணம் 40 வயசு வரைக்கும் நம்ம வாழ்றமே 40 வயசை எட்டி இருக்கிற வாலிபர்கள் 40 நற்குணங்களை நாம் பெற்றிருக்கிறோமா யோசிக்கவாங்க 60 பெற்றிருக்கக்கூடியவர்கள் 60 நற்குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா வருஷத்திற்கு ஒரு குணத்தை வருஷத்துக்கு 1 கோடி 2 கோடி 10 கோடி என்று சம்பாதிக்க முயற்சிக்கிற நாம் வருஷத்திற்கு ஒரு குணத்தை சம்பாதிக்க கூடாதா அன்புக்குரியவர்களே அன்பு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கடிதம் நபீசா எழுதிய கடிதம் இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு அந்த கடிதம் ஒரு பாடமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கடிதம் எழுதின நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வயது ஒரு 12-13 வயது 7வது 8வது படிக்கிற பெண் கடிதம் எழுதுகிறாள் தன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் பாப்பா அந்த கடிதத்தின் சுருக்கம் நான் 3 வயதாக இருக்கிற பொழுது என் தாயை இழந்தேன் 3 வயசுல அம்மா மூத்து பாப்பா நீங்கள் சொன்னீர்கள் ஒரு தாய் வேண்டும் உன்னை வளர்ப்பதற்கு ஒரு தாய் வேண்டும் என்று இன்னொரு திருமணம் முடித்தீர்கள் என்னை வளர்க்க தாய் வந்தால் ஆனால் என்னை பார்த்துக் கொள்ள அந்த தாய் தயாராக இல்லை பாப்பா அதனால் 3 வயதிலேயே ஒரு சில மாதங்களுக்கு பிறகு என் நாணியின் வீட்டில் நான் விடப்பட்டேன் பாப்பா விடப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிறது பாப்பா இதுவரை நீங்கள் என்னை வந்து பார்க்கவே இல்லை பாப்பா என்ன அன்பு என்ன அன்பு பெற்ற பிள்ளை எழுதுகிறாள் 13 வயது மகன் எழுதுவாள் பாப்பா பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வாப்பா போகும்போது வாப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி வாங்க வாப்பா எனக்கு துணி வாங்கிட்டு வாங்க வாப்பா என்று சொல்லுகிற பொழுது என் வாப்பா எப்பொழுது வருவார் எனக்கு என்ன கொடுப்பார் என்ன துணி கொடுப்பார் என்ன சாக்லேட் கொடுப்பார் என்ன மிட்டாய் கொடுப்பார் என்று எத்தனை இயக்கங்கள் பாப்பா ஒரு நாள் நானும் சொன்னான் பஸ் ஸ்டாண்டில் உங்க வாப்பாவை பார்த்தேன் என்று சொன்னான் பஸ் ஸ்டாண்டு வரை வந்த வாப்பா பக்கத்தில் இருக்கிற தெருவில் தானே நான் இருக்கிறேன் ஏன் பாப்பா நீங்கள் வரவில்லை நான் என்ன குற்றம் செய்தேன் நான் உங்களிடத்திலே மனம் திறந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் பாப்பா நான் என்ன குற்றம் செய்கிறேன் எல்லோரும் தகப்பனோடு பஸ்ஸிலேயும் காரிலேயும் வண்டியிலேயும் செல்லுகிற பொழுது என் மனமெல்லாம் பறக்கிறது துடிக்கிறது பாப்பா என்னையும் என் தகப்பன் வரமாட்டாரா எனக்கு பின்னால் வைத்து அழைத்துச் செல்ல மாட்டாரா என்று ஏற்றுங்கள் என் மனதிலை மாற்றுகிறது வாப்பா எப்பொழுது வரப்போகிறீர்கள் கண்டுபிடித்தார் சில தினங்களுக்கு பின்னால் என் நான் சொன்னார் அம்மா உனக்கு ஒரு தம்பி பிறந்திருக்கிறான் அவனுக்கு ஷர்ஃபுத்தீன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அவள் எழுதுவாள் அந்த கடிதத்தில் வாப்பா என் தம்பியை பார்க்க இந்த கண் துடிக்கிறது சின்ன பிள்ளை தானே தெரியாது ஆனால் பாப்பா என்னை அழைத்துச் செல்ல நீங்கள் வரமாட்டீர்களா என்னை அழைத்துச் செல்ல நீங்கள் வரமாட்டீர்களா என் தம்பியை காண வேண்டும் என்று எனக்கு மனமெல்லாம் ஆசைப்படுகிறது வாப்பா. கடைசியில் அவர் கடிதத்தை முடிப்பா, எப்படி முடிப்பான்னா, வாப்பா ஒரு தினத்தில் என் நானி சொன்னாள், சர்புத்தீனை பெற்ற தாயும் இறந்து விட்டதாக சொன்னார். எங்க சின்னம்மாவும் இறந்து போயிருச்சுன்னு சொன்னா என் நானி சொன்னார்கள், வாப்பா வாப்பா ஒரு சின்ன அட்வைஸ், இந்த பிஞ்சிலை நான் சொல்லுகிறேன் வாப்பா, சர்புத்தீனை வளர்க்க இன்னொரு அம்மா வேண்டாம், என் தம்பி சர்புத்தீனை வளர்க்க இன்னொரு தாய் வேண்டாம், என் நிலை என் தம்பிக்கும் வந்துவிடும் பாப்பா, தந்தை இருந்தும் இல்லாமல் வாடுகிற அவளம், தாயில்லாத காட்சி, அன்பே இல்லையா, அன்பு வற்றி போனதா இந்த உலகத்திலே என்று அந்த பெண்மணி கேட்கிறாள் என்றால், இன்றைக்கு சமூகத்தில் அன்புக்குரியவர்களே அன்பு குறைந்து போயிருக்கிறது. நம்ம பிள்ளைய மேலேயே நம்ம அன்பை பரிபூரணமா செலுத்துறோமா இல்லையே? நற்குணத்தில் மிகச்சிறந்தது அன்பு. அதே மாதிரி நற்குணத்திலே மிகச்சிறந்தது தன் தவறை ஏற்று சரி செய்து கொள்வது. இன்னைக்கு நாம நிறைய பேர் தவறு செய்யக்கூடியவர்கள், தவறை ஏற்று சரி செய்கிறோமா? மன்ன தும்பகுல் ஹுமைரி இவர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். தும்பகுல் ஹுமைரி ஆயிரக்கணக்கான அமைச்சர்களையும் மருத்துவர்களையும் கல்வியாளர்களையும் அழைத்துக் கொண்டு உலகத்தை வளம் வந்த மன்னர் தும்பகுல் ஹுமைரி. எல்லா அதிசூக்களும் பேசும் அவரை பற்றி மக்கமா நகரத்திற்கு அருகிலே செல்லுகிற பொழுது எல்லோரும் காபாவை வளம் பெறுகிறார்கள். இந்த தும்பகுல் ஹுமைரி நினைக்கிற ஒரு சின்ன கட்டிடத்தை இத்தனை பேர்கள் வளம் பெறுகிறார்களே, இதை போன்று நம்ம ஊர்ல செஞ்சு அதை வளம் பெற வேண்டும் என்று நினைக்க இந்த கட்டிடத்தை போய் இப்படி சுட்டுகிறார்களே என்று காபாவை குறித்து தவறான எண்ணம் கொண்டார் தும்பகுல் ஹுமைரி. இதை போய் சுட்டிட்டுகிறார்கள் என்று நினைத்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே யார் காபாவை அஸ்மத் இல்லாமல் பார்க்கிறார்களோ, கண்ணியக்குறைவாக பார்க்கிறார்களோ, கண்ணியக்குறைவாக நினைக்கிறார்களோ, அன்றும் சரி இன்றும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உடலை முழுவாக மாற்றிவிடுவார். தொழுநோய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து தொழுவான். அன்றைக்கும் அதே சட்டம், இன்றைக்கும் அதே சட்டம். துபாவுல் ஹுமைரியினுடைய உடம்பெல்லாம் மாறிப்போகிறது, தொழுநோய்க்காரராக மாறினார். எல்லோரும் மருத்துவம் செய்கிறார்கள், சிகிச்சை பலன் இல்லை. கடைசியில் ஒரு மருத்துவர் சொன்னார், நீங்கள் காபத்துல்லா குறித்து தவறாக எண்ணினீர்களா என்று கேட்க, ஆம் காபாவை குறித்து நான் தவறாகத்தான் எண்ணினேன். அப்படியான காபாவுக்கு நீங்கள் சங்கை செய்யுங்கள், காபாவை குறித்து தவறாக நீங்கள் எண்ணியிருந்த இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான். எண்ணத்தை மாற்றுகிறார், எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? ரப்புல் ஆலமீனே எனக்கு ஆரோக்கியம் கிடைத்தால் காபாவுக்கு நான் ஆடை அணிவிப்பேன் என்று தன் எண்ணத்தை மாற்றினார். உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. முதல் முதலில் காபாவுக்கு ஆடை உடுத்தியவர் இந்த கருப்பு ஆடை, தங்கங்களால் இணைக்கப்பட்ட இந்த கருப்பு ஆடையை உடுத்திய முதல் மாமன்னர் துபகுல் ஹுமைரி. என்ன மாற்றம்! ஒரு மனிதனுக்கு சிறந்த குணம், ஆனால் இன்றைக்கு எண்ணங்களையாவது நாம் மாற்ற தயாராக இருக்கிறோமா? நிர்மணா செல்லப்பாடு செல்லமன்னர்கள் சபையெல்லாம் கூடியிருக்கிறது. நிர்மணா கேட்டார்கள், இன்றைக்கு நோன்பு நோற்றவர் யார் என்றார்கள். சபையிலிருந்து ஒரு கை மட்டும் மேலே வருகிறது, யார் என்று பார்த்தால் அந்த அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா. இன்றைக்கு யார் தர்மம் செய்தது? அபூபக்கர் ரலி எல்லாம் கையை உயர்த்துகிறார்கள். இன்றைக்கு ஜனாதாவுக்கு பின்னால் யார் சென்றது? அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா கையை உயர்த்துகிறார்கள். எதை கேட்டாலும் அபூபக்கர். உமன் விடுக்கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நற்குணங்கள் மொத்தம் 360. இந்த 360 இந்த அபூபக்கரிடத்தில் உண்டு என்றார்கள். உமன் விடுக்கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார், நற்குணங்கள் அத்தனையும் அபூபக்கர் சம்பாதித்து வைத்தாரே. அன்புக்குரிய இளவர்களே, எத்தனை நற்குணங்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் யோசிக்க வேண்டும். நீங்க தனிமையில உட்கார்ந்து நம்மிடத்தில் இருக்கிற நல்ல குணம் எவ்வளவு, தீய குணம் எவ்வளவு, தீமையை நீக்கி நன்மையை பெருக்க என்ன வழி என்பதை யோசிக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கைக்கான முதல் வழித்தடத்தில் வெற்றி பெற்றீர்கள். இரண்டாவது, நல்ல மனைவி, நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும். அப்படி சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா நல்ல மனைவி, நல்ல மனைவிக்கு நல்ல கணவன், ரெண்டு பேருமே நல்லவர்களாக இருக்கிறார்கள். வருங்காலத்திற்கு இவர்கள் வழியாக அமைவார்கள். நல்ல கணவன் நல்ல மனைவிக்கு என்ன அடையாளம்? அன்புக்குரியவர்களே, நல்ல கணவனுக்கான அடையாளம் மனைவியின் மீது அன்பு கூட வேண்டும். கல்யாணம் பண்ண அன்னைக்கு நம்ம வாழ்த்து வந்துடுமா, இன்று போல் என்றும் வாழ்க. ஆனா அப்படி வாழ்றது இருக்கா? யாராவது வாழ்கிறார்களா? இன்று போல் என்றும் வாழ்க. ஒவ்வொரு நாளும் அன்பு கூட வேண்டும். பெருமானாரினுடைய அன்பு மனைவிமார்களின் மீது, குறிப்பாக கதீஜாவின் மீது அன்பு கூடிக்கொண்டே இருந்தது. பெருமானார் கதீஜாவின் மரணத்திற்கு பிறகும் கூட கதீஜா ரலியல்லாஹு தஆலாவினுடைய தோழிகளின் மீது அன்பு செலுத்துவார்கள். காரணம், கதீஜா ரலியல்லாஹு தஆலா எது செஞ்சாலும் தோழிகளுக்கு கொடுப்பாங்க, நானும் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்களே. இந்த அன்பு அன்புக்குரியவர்களை யோசித்து பார்ப்போம். அன்பு கூடணும் முதலாவது. ஆனா இன்னைக்கு கல்யாணம் முடிச்சா எப்படி இருக்குன்னா, மஷா அல்லா, வருஷம் வருஷம் அன்பு அப்படியே குறையும். இந்த கல்யாணம் பண்ணின புதுசுல எங்கேயாவது வெளியே போனான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது கல்லு கடிக்கிட்டு வச்சுக்கீங்களேன் மனைவிய, அந்த கல்லை திட்டுவான். சனியும் முடிச்ச கல்லு போகும்போது தான் கிடக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த கல்லையை திட்டுவான். இதே ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அந்த அம்மா அப்படி வரும்போது கல்லு கடிக்கிறதுன்னு சொன்னா கண்ணை என்ன படிநிலையை வச்சுட்டு வரல, உடனே திட்டுவான். முதலில் இருந்த அன்பு, அந்த மனைவியின் மீது அந்த அன்பு இவனை குருடாக்கியது, கண்ணை திட்டினான். இப்ப இருக்கிற அன்பு இருக்கிறதே, அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் குறைந்து போனது இல்லையா? முதல் அடையாளம் அன்பு கூட வேண்டும், இரண்டாவது நல்ல கணவனுக்கான அடையாளம் என்னதுமா, கண்டிக்க வேண்டிய இடத்தில் மனைவியை கண்டிக்கவும் வேண்டும். மார்க்கப்படுகிறது எந்த நேரத்தில் மார்க்கத்திற்கு புறம்பாக அவள் வருகிறாளோ அந்த இடத்தில் மனைவியை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை நிறைய இடங்களிலே கண்டித்திருக்கிறார்கள். இந்த சஃபியா ரலியல்லாஹுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் அறவே ஒத்துவரார். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் உம்மு சலமா ரலியல்லாஹ் ரெண்டு பேர்களுக்கும் இவங்களுக்குள்ள இயற்கையாகவே கொஞ்சம் மனப்போராட்டங்க. பெருமானார் எவ்வளவு அழகாக சரி செய்கிறார்கள். சபியர் அலி அல்லா எப்ப போனாலும் யூத பெண்மணி போகிறார்கள், யூத பெண்மணி போகிறார்கள் என்றே ஆயிஷா அலி அல்லா சொல்வார்களாம். நாயகமே உங்க யூத பெண்மணி உங்க யூத போயிட்டு இருக்காங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தை, ஆயிஷா நீ பேசுகிற இந்த வார்த்தையை கடலில் கலந்தாள், எல்லா சாக்கடைகளையும் சுத்தப்படுத்துகிற கடல் உன்னுடைய தீபத்தை கலந்தால் கடல் நாற்றம் அடித்து விடும் என்றார்கள் நபிகள். உன் வார்த்தையை அடக்கிக்கொள். அதுக்கு பிறகு சபியாவை பேசியதாக ஒருவரும் மனைவியை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற கணவன்மார்கள் யாராவது மனைவியை கண்டிக்கிறமா? மனைவி தான் கணவனை கண்டிச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற காலம் மனைவி கணவனை கண்டித்துக் கொண்டிருக்கிறார். மூணாவது நல்ல கணவனுக்கான அடையாளம், தனாக்கை பிரயோகப்படுத்தக்கூடாது. வாழ்நாள்ல அசாகன் தக்ரவு செய்தன் ஒரு சகாபி வர்றாரு, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாரு, நாயகமே என் பொண்டாட்டி மாதிரி ஒரு வாயாட்டியை நான் உலகத்துல பார்த்ததே இல்லை. நாயகமே காலையில ஆரம்பிச்சதுல இருந்து காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரை இவனுடைய நாவு உள்ளே இருந்ததே இல்லை. நாயகமே நாவை உள்ள வச்சதே இல்லை. நாயகமே யாரை பார்த்தாலும் பேச்சு, எதை பார்த்தாலும் பேச்சு, பேசிக்கொண்டே இருக்கிறாள். வாயாடியை கட்டி வீட்டுக்குள்ளே நுழையவில்லை, நிம்மதி போய்விட்டது நாயகனே என்று சொல்ல பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப தலாக் கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. சஹாபி சொன்னாரு, என் பிள்ளைகள்லாம் இருக்கல நாயகமே, என் பிள்ளைகள்லாம் இருக்கல நாயகமே, என் பிள்ளைகளுக்காக வேண்டி பார்க்க வேண்டியிருக்கிற நாயகமே. பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பாராட்டுகிறார்கள், ஒன்றை நீங்கள் வெறுத்தால் இன்னொன்று அவளிலே கைராக இருக்கும், அவளை போன்று பிள்ளை வளர்ப்பது யாரும் முடியாது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளோடு சேர்ந்துவாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த ஜன்னத்தில் திருமணத்திலே உயர்ந்த இடத்தை கொடுத்து உருளிங்களை வழங்குவான், நீ பெற்றுக்கொள் என்றார்கள். உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரியவர்களை என்னை பார்க்க வேண்டும். அதே மாதிரி நல்ல மனைவிக்கான குணங்கள் எழுதுமா? கணவன் எதை கொடுக்கிறானோ அதை பொருந்தி வாழ வேண்டும். கணவனுடைய மகிஷத்தை பொருந்த வேண்டும். இது நல்ல மனைவிக்கான அடையாளம். ஏன்னா குரான் அல்ல சொல்றான், 11 மனைவி ஒன்னா சேர்ந்து பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிகள்ல 9 மனைவி. கதீஜா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க, ஸைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க, பாக்கி இருக்கிற 9 பேர் ஒண்ணு சேர்ந்து நீங்க கொடுக்கிற காசு எங்களுக்கு பத்தலன்னு ரசூலுல்லாஹ் வருஷத்துக்கு தான் மனம் கொடுப்பாங்க. மாதம் மாதம் இல்ல, நம்ம சம்பளம் அந்த காலத்துல இல்ல, வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பொருளாதாரம், இதெல்லாம் பத்தல என்று சொல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிட்டார் ரசூலுல்லாஹ்வுக்கு, நாயகமே அவர்கள் உங்களிடத்திலே ஸ்ட்ரைக் பண்ணின வேறு மனைவிகளை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளலாம். என் குண்துண்ண துரிதனல் ஆகலாம் அப்படிங்கிற வசனத்தை அல்ல ஆரம்பிச்சுட்டான். நீங்க கொடுக்கறத அவங்க இழந்துக்கிட்டா, உங்களிடத்தில் இருப்பதை அவர்கள் பொருந்திக் கொண்டார், அவர்கள் உங்களோடு வாழட்டும். இல்லைன்னா வேணாம், அதான் கொடுத்துட்டு வேறு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கீங்க என்று சொல்ல பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி ஆயிஷா கிட்ட தான் கேட்டாங்க. ஆயிஷா அல்ல இப்படி சொல்லிட்டான், கொடுக்கறத வாங்கிட்டு இருந்தா இருக்க இல்லன்னு போயிட்டே இருங்கன்னு அல்ல சொல்லிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க ஆயிஷா என்று கேட்க, கொஞ்சம் ஆலோசனை பண்ணி உங்க அத்தா அம்மாட்ட கூட கேட்டுட்டு வந்து சொல்லுங்க ஆயிஷா என்று சொல்ல ஆயிஷா ரவியலா, நான் காசே கொடுக்கல என்றால் நீங்க தான் எனக்கு கணவன், எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன ஆயிஷா லேசா என்னொன்னு போட்டாங்க. நான் சொன்ன பதில நீங்க வாக்கு சொல்லுதாங்க, மற்ற மனைவிமார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வார்த்தையா நேரா போனோடனே அடுத்து சவுதாட்ட போனாங்க. ஆயிஷா இப்படி சொன்னாங்க நீங்க எப்படி சொல்றீங்க, உமுசலமான போய் ஆயிஷா இப்படி சொன்னாங்க நீங்க எப்படி சொல்றீங்க, ஆயிஷா இப்படி சொன்னாங்க நீங்க எப்படி சொல்றீங்க, ஆயிஷா இப்படி சொன்னாங்க நீங்க எப்படி சொல்றீங்க, எல்லோருமே நாங்களே ஆயிஷா சொல்லியாச்சா, நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு போச்சுக்கல. அன்புக்குரியவர்களே, ஒரு மனைவிக்கான அடையாளம் கணவனுடைய பொருளை ஏற்று மதித்து அவளுடைய நிலையை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் பணிக்கிறது என்ன சம்பாதிக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ், அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பாத்தியத்தை ஏற்றுத்தானே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா குடும்பம் நடத்தினார்கள். ரஹீமா, அல்லாஹு அக்பர், அல் குர்ஆனும் ஹதீஸ்களும் ரஹீமாவை பற்றி பேசுவதை கொண்டு நான் யாரை பேச முடியும்? 14 ஆண்டு காலம் அந்த ரஹீமா ஹிதுமத்து செய்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி தெரியுமா? புழுத்து வடிகிற உடல். அய்யூபை போன்று உலகத்திலே கஷ்டப்பட்டவர்கள் யாருமே இல்லை. ஹதீஸ் பேசுகிறது, அவங்க மாதிரி உலகத்தில் கஷ்டப்பட்டவங்க ஆஸ்பத்திரிக்குள்ள போய் பார்க்க தெரியும், ஒவ்வொருத்தருடைய கஷ்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அய்யூபை போல, அய்யூபடகி சலாத்தின் போல கஷ்டப்பட்டவர்கள் யாருமே இல்லை. அய்யூபடகி சலாத்தின் உடம்பெல்லாம் புழு, அதை கிளீனிங் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். இன்னைக்கு நாம பெத்த புள்ள பண்றதில்லை, ஆஸ்பத்திரியில வச்சு ட்ரெஸ்ஸிங், அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சு ட்ரெஸ்ஸிங், நர்ஸ் வர்றாங்க அவங்க பண்ணுவாங்க, இவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க என்று சொல்லி விடுவோம். ஆனா அந்த ரஹீமா தன்னுடைய கணவனுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்வார்கள் எப்படி தெரியுமா? கையால் தொட்டால் வழிக்கு உண்டு நாவால் துணுவை தள்ளுவாங்களாம். கணவனுக்கு அவர்கள் செய்த ஹிதுமத், இந்த ஹிதுமத்தை மார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளம் ஹிதுமத்துள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். கணவனை பொருந்திக் கொள்ள வேண்டும், துன்பத்திலே பங்கு கொள்ள வேண்டும். எந்த வார்த்தைகளை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். பெருமானாரை துன்பத்திலே பங்கு கொண்டார்களே அந்த பங்கு வேண்டும். ஹாஜரா, இஸ்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் துன்பத்திலே பங்கு கொண்டார்களே அந்த பங்கு வேண்டும். சஃபூரா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் துன்பத்திலே பங்கு கொண்டார்களே அந்த பங்கு வேண்டும். இன்பத்திலே யார் வேண்டுமானாலும் பங்கெடுக்கலாம், துன்பத்திலே பங்கு கொள்ளுகிற மனைவி சிறந்தவை. கணவன் கலைத்து வருகிற பொழுது காப்பியை கொடுத்து ஆறுதல் சொல்ல, ஆனா இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்கள் சொல்லவே தேவையில்லை. அம்மா காப்பி கொண்டு வந்தா காப்பியை கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்துருச்சு. இன்னைக்கு செல்ல பிராணி நாய் விளக்குறாங்கல்ல, அந்த நாய் வந்து பக்கத்துல நின்றவுடனே கொஞ்சோட காப்பியை ஊத்துனானா இந்த கணவன் உடனே அந்த அம்மா உள்ளது சொல்லுது, நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாது, நேற்று பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாது. கணவனை நாயை கூட மோசமா வீட்டில் மதிக்கப்படுகிற அவளுக்கு நம் சமூகத்தில் நடக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அன்புக்குரியவர்களே, இதை போன்று மனைவி தன் அழகை கணவனை தவிர வேறு யாருக்கும் காட்டக்கூடாது. இது ஒரு அழகான ஒரு நல்ல குடும்பத்தின் பெண்மணிக்கான இரண்டாம் இலட்சணம். இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைகளுக்கான வழித்தடங்களை அமைப்பவர்கள். அதனாலதான் தமிழன் அழகாக சொல்லுவார்கள், இந்த கொசு வலை மீன் வலை, இந்த ரெண்டு வலை இருக்கு. இந்த மீன் வலை இருக்க இல்லையா, மீனை உள்ள இழுக்கும், கொசு வலை கொசுவை வர விடாம தடுக்கும். ஒன்று இழுக்கும், ஒன்று தடுக்கும். மனைவி இருக்கிறாள், கணவனிடத்திலே மீன் வலையாகவும் மற்றவர்களிடத்திலே கொசு வலையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் தந்தர்கள். கணவனை மகிழ்விக்கிற பண்பாடு எந்த பெண்மணிக்கு இருக்கிறதோ, கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை அறிந்து கணவனை திருப்தியாக வைத்துக் கொள்ளுகிற பெண்மணி இருக்கிறாரே, இவள் சிறந்தவள், அடுத்த தலைமுறைக்கான வழித்தடா. ஆனால் இன்றைக்கு எங்கே இருக்கிறது நடைமுறை? மூணாவது, கணவனுக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. நல்ல பெண்மணிக்கான அடையாளம் கணவனின் குரலை விட உயர்த்தி பேசக்கூடாது. மக்கள் பேசுகிறார்கள், அவருடைய குரலை உயர்த்தி விட்டாலே சுத்த பாபுள் பரா, அந்த வீட்டிலே சந்தோஷத்தின் வாயுகள் அடைக்கப்படுகிறது. எந்த பெண்மணி குரலை உயர்த்துறாளோ அந்த வீட்டில் சந்தோஷத்தின் வாயுகள் அடைக்கப்படுகிறது. பாஹா, நம் சதந்தாக அழிவ செல்ல வேண்டும் சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம வீட்டினுடைய நிலைமை என்ன என்பதை எதிர்பார்க்கிறோம். சாதி ரொம்ப அழகாக உதாரணங்களை சொல்லி வாழ்க்கையை விளக்குபவர்கள் சாதி. கல்யாணம் பண்ணி மூத்த மனைவி தொல்ல தாங்க முடியாம ஒன்னே வாயாடி அடி ஒண்ணுதான் குறை, தலா கொட்டுட்டு வர்றாங்க. ஒரு மாதிரியா பத்திர கோலத்துல வர காவலர்கள் எல்லாம் சாதியை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள அடைக்க, அல்லமா சாதி ரமத்துல்லாவுடைய தோழர் சாதியை காப்பாற்றி தன்னுடைய சகோதரியை மனமுடித்து வைக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து தன்னுடைய சகோதரியை மனமுடித்து வைக்கிறார்கள். ஒரு ஆறு மாசத்துக்கு பின்னாடி அந்த சகோதரர் போய் சாதியை கேட்டார், நண்பா இப்ப குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு என்று கேட்க, அல்லமா சாதி அழகா பதில் சொன்னாங்க, இப்ப குடும்ப வாழ்க்கை கேட்கிறீங்களா, அருமையா இருக்கு. சிங்கத்திடத்திலிருந்து ஆட்டை காப்பாற்றி, சிங்கத்திடத்திலிருந்து ஆட்டை காப்பாற்றி கசாப்பிடத்து கூட்டு போன மாதிரி இருக்கு. சிங்கத்திலிருந்து காப்பாத்தியாச்சு ஆட்டை, காப்பாத்தி கசாப்பிட அந்த வேலை இது. அவளோட இவர் ரொம்ப மோசமா இருக்கிறார், முடியல என்று அல்லமா சாதி உதாரணத்தோடு பேசுவார்களே. அன்புக்குரியவர்களே, இந்த கணவனை தொல்லைப்படுத்துகிற பண்பு, வீட்டுக்குள்ளே நுழைகிற கலவளை தொல்லை தொந்தரவு கொடுக்கக்கூடிய பெண்கள் நல்லவர்கள் அல்ல. அந்த கணவனை ஆறுதல் படுத்தி கணவனுக்கு தேவையானதை கிதுமத்துக்களை எந்த பெண்மணி செய்கிறாளோ அவள் அடுத்த தலைமுறைக்கான வழித்தான். மூன்றாவதாக, நல்ல பிள்ளைகள், நற்குணங்கள், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள். நமக்கு நல்ல பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருந்தால் அடுத்த தலைமுறைகளுக்கு அவர்கள் தான் வழித்தடம். அக்பர் சாலிகான பிள்ளைகளை எப்படி உருவாக்கினார்கள், ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் நிலை எப்படி இருக்கிறது? சாலிகாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்புக்குரிய இரவல்களை நாம் யோசித்து கடமைப்பட்டிருக்கிறோம். சஃபர்ல சென்று கொண்டிருக்கிறார்கள், சஃபர்ல ராஹிபுல் ஹதீஜ் சென்று கொண்டிருக்கிறார்கள், சஹாபியும் இருக்கிறார்கள், தபஅத் தாபியீன்லயும் ராஹிப் இருக்கிறார்கள். இது தபஅத் தாபியீன்ல இருக்கக்கூடிய ராஹிப் சென்று கொண்டிருக்கிற பொழுது வழியிலே ஒரு மஜ்தூபை பார்க்கிறார்கள். மஜ்தூப், மஜ்தூப் என்று சொன்ன காக்கிறதுக்கு பங்கரையா இருப்பாங்க, ஆனால் ரொம்ப அர்த்தமுள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த மஜ்தூ பார்த்த உடனே, எங்க போறீங்க? நான் இந்த ஊருக்கு போறேன், நானும் அங்க அதை தாண்டித்தான் போகணும், ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போடாமா என்று சொல்ல மஜ்தூப் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே போகும்போது இந்த மஜ்தூப் கேட்டாரு, ராபி ரஹமத்துல்லாஹி தாலாவை பார்த்து கேட்டாரு, ஒருத்தர் ஒருத்தர் தூக்கிட்டு போலாமான்னு கேட்டார். இவங்களுக்கு குழப்பமா போச்சு, நீங்க ஒரு கிலோமீட்டர் எதை தூக்கிட்டு வாங்க, நான் ஒரு கிலோமீட்டர் உங்களை தூக்கிட்டு வரேன், ஆளை தூக்கிட்டு நடக்க முடியுமா? பொருளை தூக்கிட்டு நடந்த மாதிரி ஆளாளுக்கு 75 கிலோ இருக்கிறாங்க, தூக்கிட்டு நடக்க முடியுமா? என்னடா ஒரு மாறு ஆழ்க்கையில வந்து மாட்டிட்டோம் என்று என்ன பார்க்கறதுங்கிற ஒரு மாதிரியா இருக்காரு, வந்து மாட்டிட்டோமே என்ன செய்கிறது என்று எண்ணி போய்கொண்டே இருக்கிற பொழுது விவசாயம் செய்யப்பட்டு அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கோதுமைகளை விவசாயம் செய்ய அந்த மஜ்தூப் பார்த்துட்டு கேட்டாராம், இதெல்லாம் சாப்பிட்ட கோதுமையா சாப்பிடாத கோதுமையா? இப்பதான் கோதுமை அறுவடையா இருக்கு, இது சாப்பிட்ட கோதுமையா சாப்பிடாத கோதுமையா? ரொம்ப சிக்கலான அவர்கிட்ட சிக்கிட்டு நம்ம என்று சென்று கொண்டே இருக்கிற பொழுது ஒரு ஜனாதாவை தூக்கி கொண்டு சென்றாங்க. அப்ப இந்த மதிதூபு பார்த்தாரு, இது உயிரோட உள்ள பிணமா செத்த பிணமான்னு கேட்டாரு. ஜனாசாண்டாவே செத்தத்தான ஜனாசா, அதெல்லாம் உயிரோடு ஜனாசாவா செத்த ஜனாசாவா என்ன கேட்கிறாரு, ஒண்ணுமே புரியல. கடைசியில பக்கத்துல வீடு வந்துருச்சு, அல்கம்துல்லா தப்பிச்சோம் என்று சொல்லி மதிதூபு கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு தண்ணியை கொடுத்து நான் அனுப்பிச்சு விட்டுறேன் என்று சொல்லி தண்ணியை கொடுத்து உள்ளே இருக்கிறமா தன்னுடைய மகளிடத்துல ஒருவர் சரித்திரங்கள் சொல்லிக் கொண்டு நடக்கலாமா என்று கேட்டிருக்கிறார். சரித்திரங்கள் இருக்கிறதே சொல்லிக்கொண்டு நடக்கிற பொழுது நடை தெரியாது, வேகமாக சென்று விடலாம். ஒருவர் பேச இன்னொருவர் கேட்க, இப்ப பேசிட்டு இருக்கிறவர் அவர் தூக்கிட்டு போறாருன்னு இருக்கும், அவர் பேச இவர் கேட்க, சரித்திரங்களோடு நடக்கலாமா என்று கேட்டார். இதுதான் அப்பா வேற ஒண்ணும் இல்லை. அம்மா இன்னொன்று கேட்டாரு, இந்த கோதுமைகள் எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க, இது சாப்பிட்ட கோதுமையா சாப்பிடாத கோதுமையான்னு கேட்டா என்ன அர்த்தம் என்று கேட்க, சில பேர்கள் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு முன்பதாகவே வேறு யாரிடத்திலாவது அவர்கள் பொருளை வாங்கி அடமானத்திற்கு பொருளை வாங்கி முதலிலேயே செலவழித்து விட்டு அவர்களுக்கு வட்டி கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட வியாபாரமா விவசாயமா இது? ஏற்கனவே காசு வாங்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமானதா அல்லது இவருக்கு சொந்தமானதா என்று கேட்டிருக்கிறார். வேறொன்றும் இல்லை பாப்பா என்று சொல்ல, ஜனாதாவை பார்த்து செக்க ஜனாதாவா உயிரோடு உள்ள ஜனாதாவான்னு கேட்டுட்டாரே என்று சொல்ல, அப்பொழுதுதான் அந்த பெண்மணி சொன்னார்கள், வேறொன்றும் இல்லை, நல்ல பிள்ளைகளை விட்டிருந்தால் இது உயிரோடு உள்ள ஜனாதா, அந்த பிள்ளைகள் இவருக்காக நிறைய செய்து கொண்டே இருப்பாங்க. நன்றிகள், நல்ல பிள்ளைகள் இல்லை என்று சொன்னார், இது செத்த ஜனாதா, இந்த ஜனாதாவால் எந்த பலனும் இல்லை. அதைத்தானப்பா அவர் சொல்லி இருக்கிறார், அதைத்தானப்பா அவர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த பிள்ளை சொல்லுகிற பொழுது, அந்த பிள்ளை சொல்லுகிற பொழுது ராபிய சொல்லுவார்கள், என் பிள்ளை என்னை விட முத்தக்கியாக வாழ்ந்தாள். இந்த நல்ல பிள்ளைகள், இது போன்ற இரையச்சம் உள்ள பிள்ளைகள் நாளை தலைமுறைக்கான வழித்தகர்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி இரையச்சவாதிகளாக மாற்றியிருக்கிறோமா, தக்குவாதாரிகளாக உருவாக்கி இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். நாலாவது, நல்ல உறவுகள், நல்ல உறவுகள் நாளைய தலைமுறைக்கான வழித்தடர்கள். இன்றைக்கு நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? நல்ல உறவுகளாக இருக்கிறோமா? சம்பந்தப்பட்ட உறவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், பெற்றோர் பிள்ளை உறவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளிலே நல்லிணக்கம் இருக்கிறதா என்னை பார்க்க வேண்டும். உறவுகளை நல்ல உறவுகளாக மாற்ற வேண்டும். திருமணாவினுடைய காலத்தில் இருந்த உறவு முறைகள் இன்றைக்கு இருக்கிற உறவு முறைகள், அல்லாஹ் அக்பர், இன்னைக்கு உறவுகள் உறவுகளாகவே இல்லை. திருமணா செல்லல்லா பாலிவசனத்தினுடைய காலத்திற்கு பிறகு அறிவதி எல்லாவினுடைய ஆட்சி காலம் ரொம்ப அழகாக எழுதுவார்கள். ஹசரத் அலி வலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு இடத்தை ஒருத்தர் வாங்குற, ஒருத்தர் இடத்தை விற்கிற, வாங்கியவர் இடத்தை வீடு கட்டுவதற்காக தோண்டுகிறார், உள்ள பார்த்தா பெரிய புதையல் இருக்கிறது. நம்மால் அதை என்ன செய்வான், அப்படியே அமுக்கி தோப்புக்குள்ள பூஜிக்கை அடுத்து சொல்றாங்க இல்லையா, அமுக்கி ஆடு வருவான். ஆனா அந்த இடத்துக்காரர் இடத்தை வாங்கியவர் சொல்லுகிறார், நான் இடத்தைத்தான் வாங்கினேன், புதைகள் எனக்கு சொந்தமில்லை, இடம் தானே எனக்கு சொந்தம், அந்த புதையலை கொண்டு போய் விட்டவர்கள் கொடுக்கிறார். நம்ம மாதிரி ஆளா இருந்தாக்கா இது மாதிரி ஏமாறி உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளவு சந்தோஷம், இந்த அழகா வாங்கிட்டு போயிடுற இல்லையா. ஆனால் அவர் சொன்னார், இடத்தை விட்டு விட்டா உள்ள இருக்கிற பொருள் உங்களை சார்ந்தது தானே, இடத்தை விட்டுட்டாக்கா நீங்க போர் போட்டு தண்ணி எடுத்தாலும் உங்களை சார்ந்தது தானே, உள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷமும் உங்களை சார்ந்தது தான், இல்ல இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம் அது உங்களை சார்ந்தது தான், மாத்தி மாத்தி பேச இந்த பிரச்சனை அறிவழி இல்லாவுக்கு செல்கிறது. அழியும் கலபமா வச்சுக்கிறவர்கள் கேட்டார்கள், இந்த வாங்கினவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு ஆம்பளை பையன் இருக்கா பொம்பளை பிள்ளை இருக்கா? எனக்கு ஆம்பளை பையன். அவங்கள்ட்ட கேட்டாங்க, எனக்கு பொம்பளை பிள்ளை. ரெண்டு பேரும் சம்பந்தியா இருந்த பிரச்சனையே இல்லை, ரெண்டு பேரும் நீங்க சம்பந்தியாக்கி இந்த செல்வம் இரண்டு பேர்களுக்கும் பகிர்ந்து செல்லட்டும் என்றார்கள். அணியும் செல்லம் அல்லாஹ்வே, சம்பந்தப்புற உறவுகள் என்ன அழகான உறவுகளாக மாறிக்கொள்ள. இன்றைக்கு சம்பந்தப்புற உறவுகள் அல்லாஹு அக்பர் தெரிச்சிருக்கிற அளவிற்கு சந்திச்சிருக்கிற அளவிற்கு சமபந்திகள் இருக்க வேண்டிய சம்பந்திகள் இன்றைக்கு அறிந்து கொண்டிக் கொண்டு இறங்குகிற அவலக்காட்சிகள். அதனால உறவுகள் சரியாக இருந்தால் வருங்கால தலைமுறைகளுக்கு அது அழகான வழித்தடங்கள். அஞ்சாவது நல்லாசிரியர்கள். ஒரு மனுஷனுக்கு நல்லாசிரியர் மிக மிக அவசியம். அப்படி இல்லை என்றாலும் நல்லாசிரியர்களை தேர்வு செய்து நம்முடைய பிள்ளைகளை அவர்களோடு அனுப்ப வேண்டிய கடமை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. நல்லாசிரியர்கள் அல்லாஹ் பார்க்கிறார். நிறுவனர் சலத்தா பழிவசலம் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது ரசூலுல்லா நிறைய வேலையை செய்திருக்காங்க. அரசியல்வாதியாக பெருமானார் இருந்திருக்காங்க. ஒரு நாள் கூட நான் ஒரு அரசியல்வாதி சொன்னதே இல்லை. பெருமானார் சலத்தா பழிவசலம் அவர்கள் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார்கள். இஸ்லாம் பண்ணியிருக்கிறார்கள். இரண்டு குடும்பங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். நான் சமூகத்தில் சேர்த்து வைப்பேன் பெருமானார் சொன்னதே இல்லை. பெருமானார் சொல்கிறார்கள் என்னமா ஒடிக்கும் ஆல்லிமா, நான் ஒரு நல்ல ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு ஆசிரியர் எல்லோருக்கும் அழகாக தொழுகையை கற்றுக் கொடுத்து எல்லோரும் தொழு கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுதுட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் சில அராபியான கிராமவாசியான சஹாபிகள் வந்து சேர்க்கிறார்கள். தும்முனா அலுந்திரில சொல்லணும் இல்லையா, தொழுகையில தும்முனா தும்முனா அலுந்திரில சொல்லணும். தொழுகையில தூங்கினா சொல்லக்கூடாது. அங்க வந்து அழுந்துருந்தா ஆனா அந்த கிராமவாசிக்கு இந்த சட்டம் தெரியாது. பெருமானார் தொழுதுட்டு இருக்கும் போது அச்சு தூங்கிட்டு ஊருக்கே கேட்கிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சலாபாக்களுக்கு ஆடி போயிடுச்சு. ஏன்னா தொழுக முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் என்ன பேச போறாங்களோ தெரியலையே என்று ஆடி போய் எல்லோரும் அமர்ந்திருக்க குமார் நவீன் குமார் சலந்தா பழனிசலம் சலாம் கொடுத்த உடனேயே இந்த அழுத்தில் சொன்னவர் எங்கேன்னு நம்பினார். எல்லா சகாபாக்களும் அவரையும் இங்கே பார்க்கிறாங்க. அழுத்தில்லா சொன்னவர் எங்கே இருந்தார்கள் பெருமானா. அந்த சகாபிக்கு எல்லோருமே பார்த்த உடனே விடவெடுத்து போயிட்டார். என்னமோ பிரச்சனை இருக்கு என்று சொல்லி அவர் சொல்லாமே உட்கார்ந்திருக்கிறார். இரண்டாவது முறை கேட்டார்கள் அந்த அழுத்தில்லா சொன்ன சகாபி எங்கே என்று கேட்கிறார்கள் பெருமானா சலந்தா பழனிசலம். ஒண்ணுமே பேசல. மூணாவது தடவை தயக்கத்தோடு எதிர்க்கிறார். ஆனால் சொல்லலாம் நான் தான் மார்களேன். பெருமானார் அருகிலே உட்கார வைத்து அருகிலே அவர வைத்து தம்பி தொழுகையிலே இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது, தொழுகை இப்படி இப்படித்தான் தொட வேண்டும் என்று சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்ததை போன்று 60 வயது அந்த கிழவனுக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்க அந்த கிழவன் வெளியே பேசிக்கொண்டே செல்கிறார். புகாரிகளை பதிவாக வரலாறு. நான் இப்படி ஒரு ஆசிரியரை பார்த்ததே இல்லை, முன்னாலும் பார்த்ததில்லை, இனியும் பார்க்க போவதில்லை. என்ன அழகான கத்தி இந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். பள்ளிவாரத்திற்குள்ள சிற்ப கழித்தார். ஒருத்தர் திருநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார். சகாபாக்களுக்கு எப்படி இருக்கு அப்துல்லா குரு வைக்கிற பள்ளியில் திருநீர் கழிச்சா உமரடிகள் அவள கழுத்து பிடிக்க போயிட்டாங்க. சிறுநீரா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவரை விட்டு விடுங்கள், அவரை விட்டு விடுங்கள், சிறுநீர் கழிக்கட்டும் கழிச்சு முடிக்க. அதுக்குள்ள சகாபா கிட்ட வாடி நிறைய தண்ணியை போட்டுவாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் வாடிகளை தண்ணி கொண்டு வரப்படுகிறது, சிறுநீரை கழி கொடுங்கள் என்றார்கள். பக்கத்தில் உட்கார வச்சு இது மஸ்ஜித், இது மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதிலே நாம் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்க அந்த சகாபை கட்டி தருவி. இப்படி ஒரு ஆசிரியரை நான் கண்டதே இல்லை. என்ன அழகான ஆசிரியரை சகாபாக்கள் பெற்றிருந்தாங்க. அன்றுக்குரியவர்களே நல்ல ஆசிரியர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் சமூகத்தில். இந்த ஆசிரியர் பணி ரொம்ப உயர்ந்த பணி. இன்றைக்கும் பல 1000 பேர்களுக்கு சளைக்காமல் கல்வியை சொல்லித்தர ஆசிரியர்களை நானே கண்டிருக்கிறேன். ரமேஷ் எந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இஸ்லாமியர்களோடு சேர்ந்து நிற்கக்கூடியவர். எந்த நேரத்தில் கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் உட்கார வைத்து கணக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி ஒரு ஆசிரியர் அல்லாஹ் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே நல்ல ஆசிரியர்கள் இவர்கள் நல்ல வழித்தடங்கள். அபுகனிபர் அஹ்மதுல்லாஹி தஆலாவை அவர்கள் வாழ்ந்தது ஒரு ஆசிரியனாக வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. 4 இமாமுமே இமாம் இமாம்னு சொல்லுமே 4 பேர்களுமே நல்ல ஆசிரியர்கள். அது எப்படி தேர்வு செய்வார்கள் தெரியுமா? அபு யூசுப் அஹ்மதுல்லாஹ் யாரு அல்லாஹ் பார்க்கிறார். நீதிபதிகளின் தலைமை நீதிபதி அவரின் ஆரம்ப காலம் என்ன தெரியுமா? வண்ணம் மகன், வண்ணம் சடவை தொழிலாளரின் மகன் அருமத்துல பார்க்கிறார்கள். இந்த பையனுக்கு கூர்மையாக அறிவுறுக்கிறது, இவன் நல்ல துவைக்கிறான், சமூகத்தின் அழுக்குகளையும் நன்கு துவைப்பான். துணிய நல்ல துவைக்கிறான், சமூகத்தின் அழுக்குகளையும் நன்கு துவைப்பான். போய் அந்த அம்மாட்ட போய் உங்க பையனை கொடுக்குறீங்களான்னு கேட்க, தந்தை இல்லாம இவனை வச்சுதான் நான் வாழ்ந்துருக்கிறேன், அவனுக்கு தந்தையும் இல்லை, இவனை வைத்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவங்களை சொன்னார்கள், சம்பாதித்தால் எவ்வளவு கொடுப்பாரோ அது மாதிரி ரெண்டு மடங்கு கொடுக்குறேன். அந்த பையனை கொடுக்குறீங்களா என்று கேட்கிறேன். அந்த தாய், அந்த தாய் சரி என்று அனுப்ப அவர்களிப்பார் அமத்துல்லா, காசு கொடுத்து அவர்களிப்பார் அமத்துல்லா, காசு கொடுத்து அபு யூசுப்பை உருவாக்குகிறார்கள். அந்த ஆசிரியர் உருவாக்கிய மாணவர் மாறி மாறி தலைமை நீதிபதி. இந்த ஆசிரியர் எவ்வளவு நல்ல ஒழுக்கங்களை ஊட்டி இருக்க வேண்டும். பதிமூணு வயசுல அபுகணி அகமதுல்லா போறாங்க, பதிமூணு வயசு மார்க்கம் கற்பதற்காக போகிறாங்க. அபுகணி அகமதுல்லாவுக்கு ஒரு கண்டிஷன், அவங்க சபையில உட்கார்றதா இருந்தா ஹாஃபிலுல் குர்ஆனுக்கு அவர் யாரும் வர முடியாது. நம்ம யாருக்குமே அங்க அலோடு இல்லை, வழி இல்லாததுக்கு மட்டும்தான் அலோடு. ஹாஃபிலுல் குர்ஆன தவிர வேற யாரும் உள்ள நுழைய முடியாது. தம்பி ஹாஃபிலை தவிர இங்க யாரும் வர முடியாது. அடுத்த வாரம் திரும்பி வந்தாங்க முகமது ரஹ்மத்துல்லா, அடுத்த வாரம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தா நான் தான் போன வாரமே சொன்னேன், ஹாஃபிலுல் குர்ஆனை தவிர உள்ள யாரும் வர முடியாது என்று சொன்னேன். முகமது ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, இந்த ஒரு வாரத்தில் நான் ஹாஃபிலா வாழ்க்கை, இந்த ஒரு காலத்தில் நான் ஆப்பிலாகிவிட்டேன். ஏழு நாட்கள் உலகத்திலேயே ஆப்பிலானவர்கள் இமாம் முகம்மது ரஹ்மத்து தாலாலி, அவர்கள் சிறந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியர் முகமது ரஹ்மத்துல்லா. புகாரி இமாம் போய் படிக்கலாம்னு முகமது ரஹ்மத்துல்லாட்ட போகும்போது அப்படி கண்ணை பார்த்த உடனே, அப்படி முகத்தை பார்த்த உடனே முகமது ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, நீ ஹதீஸ் படிக்க செல், பிக்கு படிக்க வராதே, உன்னை ஒரு காலம் வரும் உன் பெயரை சொல்லாமல் உலகத்தில் எந்த முஸ்லிமும் இருக்க மாட்டார். புகாரி புகாரி புகாரி என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் வருவார்கள் என்று அந்த ஆசிரியர் கணித்து சொன்னாரே, அவர் நல்ல ஆசிரியர், நமக்கு நல்ல ஆசிரியர்கள் அவசியம். ஆறாவது நல்ல நண்பன், நல்ல நண்பன் அடுத்த தலைமுறைக்கான வழித்தடம். ஆனா இன்னைக்கு நம்ம நல்ல நண்பர்களை தேர்வு செய்கிறோமா? பெருமானாருக்கு ஒரு நண்பர் இருந்த, கொஞ்சம் வித்தியாசமான நண்பர், மிக்குதாது அலி அல்லாஹு தஆலா. அந்த மிக்குதாது அலி அல்லாஹ்வுடைய வேலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு இரவு நேரத்தில் பால் கொடுக்கிறது, ஆற்றுல பால் கறந்து கொடுக்கணும். இதுதான் மிக்குதாது அலி அல்லாஹ்வுடைய வேலை, வேற எந்த வேலையும் இல்லை. இரவு நேரத்தில் பால் கொண்டு போய் வைக்க பெருமானார் குடிக்கிற நேரத்திற்கு வரவில்லை. அப்ப சைத்தா உள்ளத்துல போறான், ரசூலுல்லா நேரம் ஆயிடுச்சு, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க போல தெரியுது, அதனால இதை நம்ம குடிச்சிடலாம், இவங்களுக்கும் பசி, இதை நம்ம குடிச்சிடலாம். ஆனாலும் மனசு சொல்லுது, மனசு சொல்லுது, ரசூலுல்லா வந்துட்டாங்கன்னா பால் இருக்கான்னு பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்யறது, ரசூலுல்லாவுக்கு இல்லாம போயிடுமே, மனசு சொல்லுது. ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பார்க்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த நர்ஸ் விடுமா? ஒரு செல்போன் கீழே கிடக்குது, நர்ஸ் சொல்லுது, நர்ஸ் சொல்லுது, அதுக்காக அக்கள் சொல்றோம், அது மாத்தி எடுத்து கொடுத்தரலாம் சரியா, ஆனா நர்ஸ் சொல்றோம் சிம் கார்டு கட்டிட்டு முடி சீக்கிரம் கடையில் ஒரு விட்டுடலாம், அல்லது பையன் கேட்டுட்டே இருந்தா அவனுக்கு கொடுத்துடலாம். இதையாவது ஒன்று சொல்லிடும். இதே மாதிரி முக்தாதரலி அல்லாஹு தஆலாவினுடைய மனம் போராடுகிறது. சைத்தா ஊஜராட்டத்தை போடுறான். ஒரு பத்து நிமிஷம் பார்த்தாங்க, பதினஞ்சு நிமிஷம் பார்த்தாங்க, பெருமானார் நல்ல பாலை விசுலத்தில் குடிச்சுட்டு வெறும் கிளாஸ் வச்சு கொண்டு வெறும் கிளாஸ் வைக்கிறாங்க, வச்சுட்டு வெளியே விட்டு வர்றாங்க. பெருமானார் செல்லம் அழைப்ப செல்லம் அண்ணவர்கள் எதிர்த்து உள்ளிருந்து வருகிறார்கள். பால் எப்படி இருக்கும் அந்த சகோதரர்கள்? இப்ப நான் சொல்லுவது எவ்வளோ எடுத்து எடுத்து நம்ம பாலை குடிச்சுட்டான், அவன் நாசமா போவேன் பெருமானார் நினைச்சுட்டா போச்சே, பெருமானார் நினைச்சுட்டா போச்சே என்று எண்ணிக்கொண்டிருக்க, உமான் நபிகள் கோமான் என் அழகான நண்பன் உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை எடுத்து பார்க்கிறார்கள். வெறும் கிளாஸ் இருக்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் கிளாஸை பார்த்துத்தான் நமக்கு துஆ கற்றுக் கொடுத்தார்கள். அது வந்து இல்லாதில்லை அத்திமன் அத்தமனா வஸ்திமன் சமானா. விருந்தாளிய அவங்க சாப்பிடாம நமக்கு சாப்பிட கொடுப்பாங்க, அவங்க சாப்பிடாம நமக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க. அதனால விருந்து கொடுத்தவர்களுக்கு அல்லா விருந்து கொடுப்பாயாக. விருந்து கொடுத்தவருக்கு இவ்வளவுனாலும் பெருமானாருக்கு விருந்து கொடுத்தவர்கிட்டதாக அவருக்கு துவா செய்யறாங்க. பெருமானாருக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்க சாப்பிட்டு வச்சிருக்கிறாங்க என்று தெரிந்து கொண்டு சொன்னார்கள். அது நீங்கள் இல்லாமல் எனக்கு இதுவரை உணவு கொடுத்த இறைவா, எனக்கு உணவு கொடுத்த இந்த மிக்குதாருக்கு உணவு கொடுத்தாயே, உனக்கே எல்லாம் கொடுத்தான் பெருமானார் சொல்லார். இந்த மிக்குதாரு எல்லா குழந்தைகளை பார்க்க பார்க்க உடனே வேகமா ஆட்டை போய் தேடுறாங்க. ஒரு ஆட்டுல பால் இருக்க மாதிரி தெரியுது, வேகமா கறந்து வேகமா கறந்து இன்னொரு சட்டியில கொண்டு வந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டியில வச்சிருக்காங்க, அந்த பாத்திரத்துல வச்சிருக்காங்க, வேறொரு பாத்திரத்துல கொண்டு வந்து பெருமானாருக்கு கொடுக்குறாங்க. நிறைய இன்னைக்கு பாத்திரம் மாறிச்சு சொல்லிடலாமா இல்லையா? இன்னைக்கு பாத்திரம் மாறிச்சு, நீங்க பழைய பாத்திரத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க, புது பாத்திரத்துல வச்சேன்னு சொல்லலாம்ல. அப்படி பாத்திரத்தை மாத்தி பெருமானாருக்கு அந்த பாலை கொண்டு போய் கொடுக்க பொதுவா கிராமவாசிகளோடு நட்பு கொள்வது அவர் சாதாரண காரியம் இல்ல. அந்த கிராமவாசி வந்து கேட்டாரா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், அதனால ஏதாவது மனுஷிக்கணும். தல்காரடியெல்லாம் தான் கூடியிருந்த வீட்டை விட்டு 3 லட்சம் திருவம் தன் கிராமவாசிக்கு நண்பருக்கு அள்ளி கொடுத்தார்கள். வரலாறு பேசுகிறது என்று சொன்னார். நட்புக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தேன். அந்த சகோதரர்கள் நட்பு இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. கீழே இழுக்கிறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க, மேல தூக்குறதுக்கு நண்பர்கள் இல்லை. இதுதான் என்ன முடிஞ்ச சூழல், நல்ல நண்பர்கள். ஏழாவதாக அல்லாஹ் அக்பர், நல்லொழுக்கங்கள் நமக்கான வழித்தடங்கள். இன்னைக்கு நல்லொழுக்கமும் குறைந்து போச்சு. ரவி இவன் ஹைத்தம் நல்லப்பாக தராங்கிறவர்கள் மாமூனி வீட்டுக்கு செல்வார்களா? 20 வருட தொடர்பு, 20 வருட தொடர்பு மாமூனி வீட்டினர்கள் கேட்பார்களா? ஒரு குருடா கேட்பாங்க, ஏன்னா வீட்டுக்குள்ள போகும்போது தலை குளிஞ்சு போனாங்க. 20 வருஷம் தொடர்பு, ஆனால் அவர்கள் இடத்தில் இருந்த நல்லொழுக்கம் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் கேட்பார்களா? இவரைந்த குருடரா என்று. ஆனால் மாமூன் சொல்லுவார், மூத்தவாங்க இவன் பேருந்தல் உள்ளவர், யார் தலையையும் ஏறிட்டு பார்த்ததில்லை. இவர்களுக்கான நல்லொழுக்கங்களை இன்றைக்கு சமூகத்தில் கொடுத்திருக்க இன்னைக்கு ஆனா வீட்டுக்குள்ள நம்பி விட முடியுதா? நம்ம ஒழுக்கங்கள் எப்படி இருக்கிறது? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 8வதாக அன்புக்குரியவர்களை, நல்ல போதனைகள் சமூகத்திற்கான வழித்தடங்கள். அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்கணும்னு சொன்னா நல்ல போதனைகளை நம் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய போதனைகளை சொல்லி காட்டுகிறான். அதுல சூரத்துல் வாக்கியாவில் 4 விஷயத்தை தொடர்ந்து சொல்லுவான். அப்புறம் ஆயத்துமாத்தும், நீங்கள் வெறும் தண்ணீராக இருந்தீர்கள், தண்ணீரிலே படம் வரைந்தவன் தான் தெரியுமா? எல்லாம் சொல்லுகிறார், நீங்கள் அசுத்தமான தண்ணீராக இருந்தீர்கள். அப்துல் ரஹ்மான் ஆஜியாக, அப்துல் காதர் ஆஜியாக நான் மாற்றியவன், அழகான உருவம் தண்ணீரில் வரைந்தவன் நான். ஜாக்கிரதை, அன்பும் தசரவுணவும் அந்நகும். நீங்கள் விவசாயியா, நான் விவசாயியா? அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அழகான போதனைகளை எல்லாம் கொடுக்கிறான். யார் விவசாயி? அல்லாஹ் கேட்கிறான், யார் விவசாயி? வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் எனக்கு சொந்தமானது. என் பூமியிலே என் விதையை தூண்டிவிட்டு இறந்து போய் படுத்துக் கொள்கிறீர்கள். சும்மா சக்கத்தின் எல்லாம் சாம்பத்து நாசினாத்தின் அல்லாஹ்வு சொல்லுகிறான், பூமியை பிழக்க வைத்து சிறிய அரும்புகளை உருவாக்கி செடியாக கொடியாக காயாக கனியாக கொடுத்தது நானா? நீங்களா? யார் விவசாயி? அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் குடிக்கிற தண்ணீரை என்றைக்காவது யோசித்து பார்த்தீர்களா? அந்தும் தஸ்ரபூனகு சொன்னா, அந்தும் தஸ்ரீபும் அந்தும் அம்சத்துமூகு மினல் முஸல், வானத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா? நான் கொடுத்தேன். அல்லாஹ் கேட்கிறான், அவராய்த்தும் நாரலத்தி கூறும், நீங்கள் மூத்துகிற நெருப்பு இது யார் கொடுத்தது? இந்த 4 மட்டும் நீங்கள் யோசித்தால் நல்போதனை உங்களுக்கு கிடைத்துவிடும் என்கிறான் அல்லாஹ் ரபனாரி. அதனால நல்ல போதனைகள் வேண்டும். 9வதாக நல்ல பெற்றோர்கள் வேண்டும். பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் ஒழுக்கத்தை கொடுக்கிறதா தான் நல்ல பெற்றோர்கள் வேண்டும். மார்க்கம் உதயம் போதிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நல்ல பெற்றோர்களை நம்முடைய முன்னோர்கள் பெற்றிருந்தார்கள். இன்னைக்கு நாம நல்ல பெற்றோர்களாக இருக்கிறோமாங்கிறத யோசிச்சுக்கங்க. கடைசி கடைசியாக அன்புக்குரியவர்களை, நல்ல புத்தகங்கள் வேண்டும். இன்றைக்கு படிக்கிற படிப்பு பஞ்சம் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டு விட்டது. நல்ல புத்தகங்களை இருவரும் பார்த்ததே இல்லை, அல்குரானையே பார்க்க மனம் இல்லையே. பிறகு எங்கே புத்தகங்கள்? கண்டிப்பாக நமக்கு தேவை. சில புத்தகங்களை நான் குறிப்பாக சொல்கிறேன். நம்முடைய வீடுகளை அலங்கரிக்க வேண்டிய புத்தகங்களில் மிக முக்கியமானது மகனேக்கே மகளேக்கே. மகனே கேள், அறிவதி எல்லா புத்தகம் சொன்ன புத்தகம் மகனே கேள் மகளே கேள். ரொம்ப அழகான புத்தகம். அன்புக்குரியவர்களே, ரியாது சாலிஹின் ஹதீஸுகளை தொகுத்து மிக அற்புதமான நூல்களில் ஒன்று சஹாபாக்களின் வரலாறு. அதிலும் குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ற ஒரு நூல். இந்த நூலைத்தான் நம்முடைய வீட்டை அலங்கரித்தார். நாளைய வழித்தடங்களாக நாம் மாறிப்போகலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹு தஹ்வானா மின் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் பெருமானாரோடு கூடாரத்திலே இருந்த சகாபி யார் ஒரு கேள்வி கேட்கணும்? ரசூலுல்லாவோடு பதில் கூடாரத்தில் இருந்த ஒரே ஒரு சகாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ரீன்களில் 14 பேர்கள் சனிதானார்கள். எத்தனை முஹாஜிர், எத்தனை அன்சாரி என்று கேட்டிருக்கிறோம். 6 முஹாஜிர்களும் 8 அன்சாரிகளும் சனிதானார்கள். அதே மாதிரி இன்றைய கேள்வி 3. முதலாவது கேள்வி, காபத்துல்லாவை கேவலமாக நினைத்த அரசர் பெயர் என்ன? அதனால் அவருடைய உடம்பெல்லாம் கொடுத்து போனோம். காபாவை குறித்து கேவலமாக நினைத்த அரசரின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, மஜ்னுவோடு சென்ற தபகத்தாகனின் பெயர் என்ன? இது ஒரு மாதிரியானவரோடு 3 கேள்வி கேட்பாரா இல்லையா? அவரோடு சென்ற அந்த தபகத்தாகனியின் பெயர் என்ன? 3வது கேள்வி, 7 நாட்களில் குர்ஆனை மனனம் செய்த ஒரு இமாம் அவர்களின் பெயர் என்ன? 7 நாட்களில் குர்ஆனை மனனம் செய்த இமாம் அவர்களின் பெயர் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை எழுதி பரிசுகளை வெல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு 3 பேர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதுல இமாம் பாடா சையத் யூசுப் வரக்கல்லாம், இதே போது அசன் முகமது அட்வகேட் வரக்கல்லாம், மஷா அல்லாஹ்.